உன்னால் மனம் freezing அடடா காதல் என்றும் amazing excuse me let me tell you something நீ சிரித்தால் iPhone ட்ரிங் ட்ரிங் பேசும் அம்பு என் மேல் பாய காதல் வந்து என்னை யால வருவாயோ என காப்பாற்ற வந்தால் மடி சாய்வேன் வாழ ஆமுதி விழுவு நவனே வரவனேவோ ஆனாமுதி விழுவி நவனே போலே வரைவோ ஆனாமுதி விழுவி நவனே வரவனேவோ நீதி நிதி எனக்கும் உறக்குமா இடைவெளி நீரவிலும் இரவிலும் இமை வசி என் பகலிலும் பகலிலும் நடுநிசி குதிரசி அஞ்சனா ராசமளி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி என் இளமயம் இளமயம் பனித்துளி குதுகளி எனக்கும் உனக்குமா இடைவெளி நீரவிலும் இரவிலும் இமை வசி என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதுரிசி என்றுமே நீ நானா ஆமுதி விழுவு நவனே வரவனேவோ ஆமுதி